ஒரு மந்தாரப்பு வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசு சாயங்கால வேளையில். ஒரு மந்தார பூந்தா மந்திரம், அவ முத்தோ ஒன்று தந்தா தந்திரமா. நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச பத்திரமா, நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா. தூக்கங்கிட்டு போவது ஒத்தையில தூங்குனா என் உடம்பு நோவுது. ஒரு மந்தாரப்பு வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக சாயங்கால வேளை. ஒரு மந்தாரப்பு வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. வெத்தலைய பாக்கு வச்சு நான் கொடுப்பேன், நீ சுவச்சு மிச்சம் மீதி நான் எடுப்பேன். செம்பெடுத்து பால் நிரப்பி நான் கொடுப்பேன், நீ கொடுக்க மிச்சம் மீதி நான் குடிப்பேன். ஒன்னாக சேர்ந்துதான் சந்திரனை பார்க்கணும். நள்ளிரவில் நாம கலந்தா கோழி கூவ கூடாது. ஒரு மந்தாரத்து வந்தா மந்திரமா, அவ முத்தோ ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் நாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசு சாயங்கால வேளையில். ஒரு தந்தா தந்திரமா.